77வது வசனம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை தாத்பரியத்தை விளக்கக்கூடிய ஒரு வசனம். அதாவது நம்மில் பல பேருக்கு இஸ்லாத்தையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நோக்கத்தையும் நம்மில் பல பேர் சரியாக முறையாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த வசனம் இருக்கின்றதே, இது இஸ்லாத்துடைய நோக்கம் என்ன, அதனுடைய அடிப்படை என்ன, ஒரு முஸ்லீம் முழுமையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவராக எப்படி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையான விஷயங்களை சொல்லக்கூடிய வசனம்தான் இந்த வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், லைசல் பிர்ர அன்து வல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி ஒலா கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அப்படி ஆரம்பிக்கிறான். பெரிய நீண்ட ஆயத்தது. என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், மதினாவுக்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன் அவர்களுடைய விருப்பப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாவை அவருடைய கிப்லாவாக திருப்பினான். இனி தொடர்ந்து கியாமத் நாள் வரையில் காபத்துல்லாவே முன்னோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவிட்டான் என்ற விவரங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். ஆனால் யூதர்கள் இந்த கிப்லா தஹ்வீலுல் கிப்லா என்று சொல்லக்கூடிய இந்த கிப்லா மாற்ற நிகழ்ச்சியை பெரிய இஷ்யூ ஆக்கிக்கிட்டே இருந்தாங்க. பொதுவாக ஃபித்னா பண்றவங்க, குழப்பம் பண்றவங்க, ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சோம் விட்டு விட மாட்டாங்க, அதை மீண்டும் மீண்டும் ஒரு இஷ்யூ ஆகிட்டே இருப்பாங்க. அதை வச்சு ஏதாவது ஃபித்னா பண்ண மாட்டோமா, அதை வச்சு ஒரு பசாது பண்ண மாட்டோமா. அந்த மாதிரி யூதர்கள் அவர்கள் ஃபித்னா பண்ணணும், பசாது பண்ணணுங்கிற நோக்கத்தில் மீண்டும் மீண்டும் அதை ஒரு இஷ்யூ ஆகிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க முன்னாடி அதை கிபிலா முன்னோக்குனீங்களே, பின்னாடி இப்ப இதை முன்னோக்குனீங்களே, அப்ப அது என்னாச்சு, இது என்னாச்சு, திரும்ப திரும்ப இஷ்யூ ஆக்கிக்கிட்டே இருந்தாங்க. இது சில பலகீனமான சஹாபாக்களுக்கு இது ஒரு இஷ்யூவாகவும் தெரிஞ்சுது. என்னடா இது, கரெக்டு தானே யூதர்கள் கேட்கறது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு சகோதரர்கள் நம்ம பார்க்கிறோம், யார் உண்மையான மார்க்கத்தை விளங்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்களோ அவங்க மெயின் இஷ்யூ என்னவோ அதை பத்தி யோசிப்பாங்க. இந்த சில்லித்தனமான சின்ன சின்ன இஷ்யூக்களை பத்திலாம் பெருசா விவாதம் பண்ண மாட்டாங்க, பேசுற உடுப்பா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. ஆனா இந்த மார்க்கத்தை விளங்காத மக்கள் இருக்காங்கல்ல, மார்க்கம் தெரியாதவங்க, அவங்க தான் என்ன பண்ணாங்க, சின்ன சின்ன இஷ்யூவையும், ஆமா வாஸ்தவம் தானே, அது எப்படி இது எப்படி அப்படின்னு சொல்லி துருவி துருவி அதிலேயே கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய விஷயம், பெரிய இஷ்யூ அவங்க கண்ணு முன்னாடி தெரியாது. ஏன்னா மார்க்கம் தெரியாது அவங்களுக்கு, இதுதான் இவங்களுக்கு பெரிய பெருசா தெரியும். அந்த மாதிரி சில விவரம் தெரியாத சில அப்பாவி சகாபாக்கள் அந்த யூதர்கள் பண்ணக்கூடிய இஷ்யூ இவங்களும் நம்புனாங்க, வாஸ்தவம் தானே சொல்றது அப்படிங்கிற மாதிரி. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தினுடைய அடிப்படையை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னான். ஏன்னா நம்மள சில பேர் முஸ்லீம்கள்லயே ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். உதாரணமா தக்பீர் கட்டுறது நெஞ்சில பெர்ஃபெக்டா இப்படி கட்டணும், அந்த மூணு விரலை இப்படி வைக்கணும், கரெக்டா பார்வையை ஒரு இடத்துல பார்க்கணும், கரெக்டா கைகள் இப்படி இருக்கணும், சஜ்தால கை இப்படி இருக்கணும், கை இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப மைனூட்டா பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயம் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க சில பேர். சில பேர் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா, கை இப்படி வச்சானா இப்படி வச்சானா அல்ல கோச்சு போனா தொழுவியா ஓகே, இந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ளவங்க இருப்பாங்க. சில பேர் தொழுவெல்லாம் என்னப்பா, நம்ம மனசு நல்லா இருந்தா போதும்பா, தொழு வாரத்தில் சும்மா தொழுதா போதும், மற்றபடி மன சுத்தமா இருந்தா போதும், இப்படி சொல்றவங்க சில பேர் இருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய இந்த வசனத்துல இது சில சமயங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வசன அவனுடைய விளக்கங்கள் எப்படி இருக்குன்னா, முழுக்க முழுக்க பகுத்தறிவோடு சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கும். பகுத்தறிவோடு சம்பந்தப்பட்டது அல்லாஹ் சொல்லுவான். சில சமயங்கள்ல ஆன்மீகத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் சொல்லுவான். அது எல்லாத்தையும் கலந்து இந்த வசனத்துல சொல்றான் பாருங்க. இங்க இஸ்லாத்தினுடைய ஐந்து அடிப்படை விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். ஐந்துனா நமக்கு தெரிஞ்ச அஞ்சு, ஈமான் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ், அந்த அஞ்சு அல்ல. ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக வாழ வேண்டும் என்றால் ஐந்து விஷயங்களிலே அவன் சரியானவனாக இருக்க வேண்டும். அது முதல்ல அவனுடைய அக்கீதா, அவனுடைய கொள்கை, நம்பிக்கைங்கிறமல்ல அக்கீதாங்கிறமல்ல, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் ரசூல்னா யாரு, மலக்குமார்கள்லாம் யாரு, அவுளியாக்கள்னா யாரு, அல்லாஹ்க்கு அவுளியாக்கள் என்ன வித்தியாசம், Allah tak kaya endrama, awliya kat endrama. Indah mari kurap itu pergi. Ida akidah kel, nabi ke samanda patade. Modal lah. Renda ada ibadat, wanak kawari bad kel. Tolgai non be zakat, haji, dzikir seyerde, Quran wajerde, Allah dua seyerde. Indah madri ibadat. Modal lah akidah yang disolat kuriya kolgai, nabi kei. Renda ada ibadat yang disolat kuriya wanak kawari bad kel. மூன்றாவது முஆஷரத் என்று சொல்லக்கூடிய சமூக வாழ்க்கை சோஷியல் லைஃப் முஆஷரத் என்று சொல்லக்கூடிய சோஷியல் லைஃப் ஒரு சோஷியல் லைஃப்ல ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும் ஒரு மனைவிக்கு நல்ல கணவனா எப்படி இருக்கணும் ஒரு பெண் கணவனுக்கு நல்ல மனைவியா எப்படி இருக்கணும் அதே மாதிரி ஒருத்தர் பிள்ளைக்கு எப்படி நல்ல பெற்றோரா இருக்கணும் எப்படி அண்டை வீட்டுக்காரனுக்கு எப்படி நல்ல அண்டை வீட்டுக்காரனா இருக்கணும் வியாபாரத்துல எப்படி நல்ல கஸ்டமரா இருக்கணும் எப்படி நல்ல பையரா இருக்கணும் எப்படி நல்ல செல்லரா இருக்கணும் அப்ப ஒரு முஆஷரத் இது வந்து சோஷியல் லைஃப் சமூக வாழ்க்கையில இவன் எப்படி இருக்கணும் அப்படினு சொல்லக்கூடிய முஆஷரத்துல ஒரு முஃமின் சரியாக இருக்கணும் நானாவது முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல் பொண்ணு கொடுக்கல் வாங்கல் பணம் கொடுக்கல் வாங்கல் வியாபார கொடுக்கல் வாங்கல் அப்ப எல்லாவித கொடுக்கல் வாங்கல்லையும் இவர் எப்படி இருக்காரு அப்ப அந்த கொடுக்கல் வாங்கல் முஆமலாத் நான்காவது அதல நல்லா இருக்கணும் முதல்ல என்னதுங்க அகீதா கொள்கை இரண்டாவது இபாதத் மூணாவது முஆஷரத் என்று சொல்லக்கூடிய சோஷியல் லைஃப் சமூக வாழ்க்கை நானாவது முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல் மியூச்சுவல் என்ன சொல்றது அண்டர்ஸ்டாண்டிங்ல பரஸ்பர உடன்பாடுகள் பரஸ்பர வியாபார தொடர்பு வியாபார கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி அந்த மியூச்சுவல் பரஸ்பர உடன்பாடுகளிலே அவர் எப்படி இருக்கிறாரு நானாவதாக முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் அஞ்சாவதாக அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நற்குணங்கள் இந்த ஐந்தும் ஒரு மூமினுக்கு முழுமையாக இருக்கும் பொழுதுதான் அவன் அல்லாஹ்விடத்திலே உண்மையான நன்மையை பெறக்கூடியவனாக இருக்கின்றான் இன்னைக்கு சில பேரை பாத்தீங்கன்னா இபாதத்துல மாஷாலா பெர்ஃபெக்டா இருப்பாங்க தஹஜ்ஜுத் தொழுவாங்க அஞ்சு வேளை தொழுகை தொழுவாங்க தாடி வச்சிருப்பாங்க தொப்பி போட்டிருப்பாங்க பெர்ஃபெக்டா இருப்பாங்க தொழுகையில பள்ளிவாசல்ல முதல் சஃப்ல தொழுவாரு தஹஜ்ஜுத் தொழுவாரு எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும் நோன்பு வைப்பாரு வருஷத்துக்கு நாலு தடவை உம்ராக்கு போவாரு வருஷம் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும் ஆனா மாமலாத்து கொடுக்கல் வாங்கல பாத்தீங்கன்னா கோட்டை விட்டுருவாரு அஹ்லாக்ல பாத்தீங்கன்னா கோட்டை விட்டுருவாரு அஹ்லாக் இருக்காது நற்குணம் இருக்காது தன் கீழே வேலை செய்யறவன அடிமை மாதிரி நடத்துவாரு சம்பளம் ஒழுங்கா கொடுக்க மாட்டாரு மனைவி மக்கள்கிட்ட அன்பா நடக்க மாட்டாரு அப்போ இது எல்லாம் இல்லாம ஒருத்தர் தொழுகையில மட்டும் அவருடைய இபாதத்துக்களை மட்டும் பெர்ஃபெக்டா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை இன்னொருத்தர் வியாபாரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நியாயமா இருப்பாரு வியாபாரத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாரு ரொம்ப நியாயமான வியாபாரி அஞ்சு பைசா யாரும் ஏமாத்த மாட்டாரு மோசடி பண்ண மாட்டாரு செக் கொடுத்தா செக் பவுன்ஸ் ஆகாது பக்கா செக் கொடுப்பாரு வாக்கு கொடுத்தா வாக்கு காப்பாத்துவாரு வாக்கு மீற மாட்டாரு எந்த அவற்ற வியாபாரம் பண்ற அத்தனை வியாபாரி சந்தோஷப்படுவான் இப்படி இருக்கா வியாபாரினாக்கா அப்படின்னு சொல்லுவான் ஆனா இபாதத்து தடுக்கி விழுந்தாலும் கிப்லா பக்கம் விழ மாட்டாரு தடுக்கி விழுந்தா கூட கிப்லா பக்கம் விழுந்துட மாட்டாரு மலைக்கு ஒதுங்கினா கூட பள்ளியாசல் பக்கம் ஒதுங்கிட மாட்டாரு இந்த வியாபார நாணயத்தினால என்ன பிரயோஜனம் அவருக்கு வறுமையில பெர்ஃபெக்டா இருக்காரு ஆனா இபாதத் இல்ல சில பேரை பாத்தீங்கன்னா இபாதத்தும் இருக்கும் வியாபாரம் இருக்கும் ஆனா கேரக்டர் நல்லா இருக்காது அஹ்லாக் கேரக்டர் ஒழுங்கா இருக்க மாட்டாரு அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்றான் நீ அதுல இருந்து இதுல இல்லாம இதுல இருந்து அதுல இல்லாம இது முழுமையான மூமின் அல்ல இந்த ஐந்து விஷயங்களிலும் நீ முழுமையாக இருந்தால்தான் உண்மையான மூமின் அது எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க இந்த யூதர்கள் இந்த காபா விஷயத்தை ஒரு இஷ்யூ ஆகிட்டு இருந்தாங்கல்ல அப்ப அல்லாஹ் சொன்னா ஏம்பா கிழக்க திரும்புறியா மேற்க திரும்புறியாங்கிறது முக்கியம் இல்ல லைசல் பிர் அன் தொல்லு உஜுவாக்கும் கிமலல் மஷ்ரிக் வல் மக்ரிப் கிழக்கு பக்கமோ மேற்கு பக்கமோ உங்களுடைய முகத்தை திருப்புவதில் நன்மை என்பது ஒலா கிண்ணல் பிர் நன்மை என்பது என்ன தெரியுமா உண்மையான மனிதனாக வாழ்வதற்கு அடையாளம் என்ன தெரியுமா பின்வரும் விஷயங்கள் தான் அப்படின்னு இந்த அஞ்சு விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பட்டியலிடுறான் இதே தான் பாத்தீங்கன்னா நம்ம குர்பான் இது எவ்வளவு ஒரு பகுத்தறிவான விஷயம் நீ கிபிலா கிழக்க முன்னோக்கிறே மேற்க முன்னோக்கிறே கிபிலா முன்னோக்குறது முக்கியமான விஷயம் தொழுகையில ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க நீ கிபிலா கிழக்க முக்கிற கிழக்க நோக்கி தொழுறியா மேற்க நோக்கி தொழுறியாங்கிறது முக்கியம் அல்ல இந்த விஷயங்கள் முதல்ல இருந்தா பாரு இந்த அடிப்படையான விஷயங்கள் இருந்தா பாரு அதை விட்டு விட்டு கிபிலா பக்கம் மேற்க திரும்பணுமா கிழக்கு திரும்பணுமா தெற்க திரும்பணும் வடக்கு திரும்ப இதே ஒரு இஷ்யூ ஆகிட்டு இருக்கிற அல்லாஹ் கேட்கிறான் அதே மாதிரிதான் அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்லுவான் குர்பானி கொடுக்கிறோம் ஆட்டையோ மாட்டையோ அல்லாஹ்கிட்ட குர்பானி கொடுக்குறோம்ல, அந்த குர்பானி கொடுக்கறனால என்ன பிரயோஜனம்? அதுவும் ரத்தத்தை ஓட்டுறோம், அது தோலை உரிச்சா கறி ஆயிடுது, இதனால அல்லாஹ்க்கு என்ன பிரயோஜனம்? இதைத்தான் பகுத்தறிவோடு அல்லாஹ் சொன்னா, லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா, உங்களுடைய குர்பானியின் இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வை சேருவதில்லை, குர்பானியின் இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வை சேருவதில்லை. ஒலாக்கி எனாலு தக்வா மின்கோம், உங்களுடைய தக்வா மட்டும்தான் அல்லாஹ்வை சேரும். அப்ப ஒருத்தர் சொல்றாரு, நான் தக்வால ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறேங்க, நான் எது குர்பானி கொடுக்கணும்? நான் பெர்ஃபெக்டா இருக்க தக்வால நான் எது குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இது ஏத்துக்க முடியுமா? குர்பானி கொடுக்க அவசியம் இல்லையா? ஆட்டையோ மாட்டையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அல்லாஹ் சொல்லிட்டான் ரத்தமா கறியா அல்லாஹ்வை சேராதியா, உன் தக்வா தான் சேரும் சொல்லிட்டாரு அல்லாஹ் சொல்லிட்டான், அதனால தக்வாவோட இருந்துக்கிறேன், நான் குர்பானி கொடுக்க மாட்டேன். இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. குர்பானி கொடுக்க வேண்டும், ஆனால் அந்த குர்பானியினுடைய சிந்தனை உங்களை தக்வாவாக இருக்க வேண்டும். அதனுடைய இறைச்சியோ கரியோ அல்லாஹ்வை போய் சேருதுங்கிற என்ன வந்துடக்கூடாது உங்களுக்கு. அந்த ரத்தத்தினாலே கரியினால அல்லாஹ்க்கு இந்த பிரயோஜனம் கிடையாது. இதே மாதிரிதான் சகோதரர்களே, தொழுகை இருக்குது, தொழுகளை குனியிறோம் நிமிர்றோம், இந்த குனியறதுனால நிமிர்றதுனால அல்லாஹ்க்கு இந்த பிரயோஜனம் கிடையாது. குனியறது நிமிர்றது எந்த பிரயோஜனம் இல்லை. அந்த குனிதல் நிமிர்றதுனால என்ன ஒரு தன்மை உங்களுக்குள்ள உருவாக வேண்டுமோ, அந்த சிஃபத், அந்த தன்மை உங்களுக்கு உருவாகி விடுவேனால் அதுதான் அல்லாஹ் விரும்புறான். நோம்பு எடுத்துக்கங்க, பட்டினி கிடக்கிறோம், பசியோடு கிடக்கிறோம், இதனால் அல்லாஹ் என்ன பிரயோஜனங்க? அல்லாஹ் என்ன பிரயோஜனம்? ஒரு மாசம் பூரா உலகத்தில் உள்ள சுமார் 600 கோடி மக்கள்ல சுமார் 150 கோடி மக்கள் உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் பட்னியா கிடந்ததுனால அல்லாஹ்வுடைய கிடவுன்ல அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய அமௌண்ட், பெரிய தொகையில சாப்பாடு பொருள்லாம் சேமிச்சிருச்சு, மிச்சமாயிடுச்சு. என்ன பிரயோஜனம் உண்டு அல்லாஹ்வுடைய கசானாக்கு? அப்ப இந்த பசியினாலேயோ பட்டினினாலேயோ அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. இதைத்தான் என் பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க, யார் நோன்பு வைத்து விட்டு பொய்யான விஷயங்களை தவிர்த்து கொள்ளவில்லையோ, பொய்யை விட்டு ஒழிக்கவில்லையோ, அவருடைய பசியினால தாகத்தினால அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு விஷயமே பகுத்தறிவோடு ஆராயக்கூடிய விஷயம். சில சடங்குகளை சம்பிரதாயங்களை மட்டும் நம்ம பெர்ஃபெக்டா செஞ்சுட்டா போதும். சில பேர் பாக்குறோம்ல, நோன்பு வச்சுக்கிட்டு ஊதுபத்தி போக மூக்குக்குள்ள போயிடக்கூடாது, நோன்பு முடிஞ்சிடும். ஊதுபத்தி அது பாட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க, அந்த புகை மூக்கில் போயிடக்கூடாதான், நோம்பு முடிஞ்சிருமா? நோம்பு வச்சுக்கிட்டு ப்ரஷ் பண்ணக்கூடாது, நோம்பு முடிஞ்சிடும். நோம்பு வச்சுக்கிட்டு நகை வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, நோம்பு முடிஞ்சிடும். அடப்பாவி, நோம்பு வச்சுட்டு போய் பேசுறியே, நோம்பு வச்சுட்டு டிவி பார்க்குறியே, நோம்பு வச்சுட்டு புறம் பேசுறமே, நோம்பு வச்சுட்டு வியாபாரத்தில் ஹராமான வியாபாரம் பண்றமே, நோம்புடைய நேரத்தை போல பழாக்குறமே, அதனால நோம்பு முடியாது. ப்ரஷ் பண்ணிட்டா நோம்பு முடிஞ்சிடும், நோன்பு வச்சுட்டு சின்ன சின்ன காரியங்கள் செஞ்சா நோம்பு முடிஞ்சிடும். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி விஷயங்கள், அற்பமான விஷயங்கள் கவனம் செலுத்தாதீங்க. நோன்பு வச்சுட்டு ப்ரஷ் பண்ணலாமா, நோன்பு வச்சுட்டு நகம் வெட்டலாமா, நோன்பு வச்சுட்டு முடி வெட்டலாமா, இது முக்கியம் அல்ல. நோன்பு வச்சுட்டு போய் பேசலாமா, நோன்பு வச்சுட்டு புறம் பேசலாமா, நோன்பு வச்சுட்டு டிவி பார்க்கலாமா, ஆபாசங்களை பார்க்கலாமா, அல்ல நோன்பு வச்சுட்டு நேரத்தை வீணாக்கலாமா, இதைத்தான் ரப்பல் ஆலமீன் பார்க்கின்றான். அப்ப இபாதத்துகளுடைய அடிப்படை நோக்க சகோதரர்களே, வெறும் அந்த சடங்குகளை அந்த சம்பிரதாயங்களை நிறைவேற்றுவது நோக்கம் அல்ல. அதன் மூலமாக நமக்குள் நல்ல அஹ்லாக், நற்குணங்கள், நல்ல தன்மைகள், நல்ல சிஃபாத்துகளை உருவாக்குவதுதான் அடிப்படை நோக்கம். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை சொல்றான், லைசல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வலல் மக்ரிப், உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவது என்பது நன்மை அல்ல. இந்த பக்கம் திருப்பினீங்களா, அந்த பக்கம் திருப்பினீங்களா, இதுவல்ல நன்மை. ஒலா கிண்ணல் விர்ற, நன்மை என்பது மன் ஆமன பில்லாஹி ஒல் யோமில் ஆஹிர், அல்லாஹ்வை மறுமை நாளையும் ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை மறுமை நாளையும் ஈமான் கொள்ள வேண்டும், ஒல் மலாயிக்கத்தி மலக்குமார்கள் ஈமான் கொள்ள வேண்டும், ஒல் கிதாபி கிதாப் வேதத்தை ஈமான் கொள்ள வேண்டும், ஒல் நபியின் நபிமார்களை ஈமான் கொள்ள வேண்டும். அப்ப முதல்ல அக்கீதா பத்தி அல்லாஹ் சொல்றான், முதல்ல அக்கீதா நம்பிக்கை சொன்னோம்ல, அல்லாஹ்வை மறுமை நாளையும் ஈமான் கொள்ளணும், மலக்குமார்களும் வேதத்தை ஈமான் கொள்ள வேண்டும், நபிமார்களும் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லாம, மலக்குமார்களை பத்தி நம்பிக்கை இல்ல, நபிமார்களை பத்தி நம்பிக்கை இல்ல, வேதங்களை பத்தி ஈமான் இல்ல, வேதங்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, அப்புறம் நம்ம ஈமான் கொண்டு சொல்றது என்ன அர்த்தம் இருக்குது? வேதத்தை ஈமான் கொண்டால் அந்த வேதத்தின்படி நடக்க வேண்டும், அந்த வேதத்தை பின்பற்றணும், குறைஞ்சபட்சம் அந்த வேதத்தை படிக்கணும், படிச்சு உணரணும், உணர்ந்து வாழ்க்கையில கொண்டு வரணும். இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டி இல்லாம நான் வேதத்தை நம்புறேன், வேதத்தை நம்புறேன், அல்லாஹ் குர்ஆன் நம்புறேன்னு சொல்றது என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்னா, முதல்ல அகீதா கொள்கை, அல்லாஹ்வை மறுமை நாளையும் நம்ப வேண்டும், மலக்குமார்களையும் வேதத்தையும் நபிமார்களையும் நம்ப வேண்டும், முதல்ல அகீதா. ரெண்டாவது சொல்றான், வ ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தல் குர்பா தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன வபுன சபீல் வஸாயிலீன வஃபிர் ரிகாப். இங்கே அல்லாஹ் சொல்றான் முஆஷரத் என்று சொல்லக்கூடிய சமூக வாழ்க்கை, சோசியல் லைஃப். இந்த சோசியல் லைஃப்ல நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு சொன்னா, ஆத்தல் மால் அலா ஹுப்பிஹி, உங்களுடைய செல்வத்தை, உங்களுடைய செல்வத்தை பின்வருபவர்களுக்கு செலவழிக்க வேண்டும். ஆத்தல் மால, தன்னுடைய செல்வத்தை வழங்குவார். அலா ஹுப்பிஹி, அலா ஹுப்பிஹிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, நீ அன் துசத்திக அஃதலு சதக்கா, சதக்காக்களில் சிறந்த தர்மங்களில் சிறந்த தர்மம் என்ன தெரியுமா, தர்மங்களில் சிறந்த தர்மம், அன் துசத்திக வ அன்த ஸஹீஹுன் ஸஹீஹுன் தஅமலுல் கினா வ தக்ஷல் ஃபக்ர். தர்மங்களில் சிறந்த தர்மம் எப்ப செய்யற தர்மம்னு சொன்னா, உனக்கு பணம் ரொம்ப தேவைப்படும், உனக்கு தேவைப்படும் பணம், உனக்கு பொருள் தேவைப்படுறதுக்கும், அந்த நேரத்தில் நீ நல்ல ஆரோக்கியமா இருப்ப, நல்ல ஆரோக்கியமா இருப்ப, உனக்கு பணத்தின் மீது ஆசையும் இருக்கும், அந்த நேரத்தில் பணமும் தேவைப்படும், அந்த நேரத்தில் பணத்தை விரும்பக்கூடிய நிலையில், பணம் உனக்கு தேவைப்படும் நிலையில், நீ நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கும் நிலையில் சதக்கா பண்ற பாரு. இந்த சதக்கா தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான சதக்கா. எல்லாம் ஆடி அடங்கி போச்சு, அனுபவிச்சு முடிச்சிட்டாரு, கபிரஸ்தான் காலை வச்சு நிக்கிறாரு, இப்போ அப்பான்னு சொல்லி இப்ப கூப்பிட்டாரு, என் சொத்த பூரா பள்ளியாசலுக்கு எழுதி வைங்க, இது என்ன சதக்கா? இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, உனக்கு தேவையில்லை இப்ப பணம், உனக்கு இப்ப எந்த பணமும் தேவையில்லை. ஆ, பணம் தேவைப்படுற நேரத்தில், பணத்தின் மீது ஆசை இருக்கிற நேரத்தில், பணம் உனக்கு அவசியமா இருக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் எனக்கு தேவையான, எனக்கு தேவைப்படக்கூடிய, எனக்கு ஆசை உள்ள, எனக்கு பயன்படக்கூடிய பொருளை நான் மற்றவங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கறதான் சதக்காக்கள் சிறந்த சதக்கா. அதுதான் அல்லாஹ் சொன்னான், வாத்தல் மால் அலா ஹுப்பிஹி, அந்த பொருள் மீது பிரியம் இருக்கும் பொழுதே நான் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும். இது அழகா இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானத்துல சொல்றான், நல்ல மூமின்கள் யார் என்றால், நல்ல மூமின்கள் யார் என்றால், அவர்கள் விரும்பக்கூடிய பொருளை மற்றவர்களுக்கு சதக்கா செய்வார்கள். உதாரணமா ஒரு பொருள், ஒரு சட்டையை, நம்முடைய பழைய ஷர்ட் எடுத்துங்களேன், நம்முடைய பழைய ஷர்ட், அடுத்தவங்க சதக்கா பண்ணலாமா? பண்ணலாம், தப்பே இல்லை. ஏன் தெரியுமா? எப்ப தெரியும் பண்ணலாம்? பழைய ஷர்ட்டை, அந்த ஷர்ட்டை இப்ப நீங்க போட சொன்னா போட்டு வரணும், பயன்படுத்தணும். இப்ப நான் பயன்படுத்தணும் நினைச்சா பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி பழைய ஷர்ட்டை மற்றவங்க கொடுக்க தப்பு கிடையாது. ஆ, இவர் போட்டு கிழிச்சு தச்சு பழைசாக்கி இதுவே சே, அந்த ஷர்ட்டுக்கு எடுத்து கொடுக்குது மற்றவங்களுக்கு, இது என்ன தர்மம் இது? அதான் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால், அந்த பொருளை அவர்களுக்கு யாராவது கொடுத்தாங்கன்னு சொன்னா, கண்ணை மூடிக்கொண்டு வாங்கினாலே வாங்கினாலே தவிர அவர்கள் அந்த பொருளை வாங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட பொருளை இவன் மற்றவங்களுக்கு கொடுக்குறான், இதுல என்ன பிரயோஜனம்? அப்போ ஒரு பொருளை, எந்த பொருளை நாம் சதக்கா செய்கிறோமோ, தர்மம் செய்கிறோமோ, அந்த பொருள் நமக்கு அடுத்தவங்க கொடுத்தாங்கன்னா அது நமக்கு தேவைப்படணும், அது நமக்கு பயன்படணும், அது மீது நமக்கு முகப்பத்து இருக்கணும். ஆமா, எனக்கு தேவையான பொருள் தான், அலமதுல்லா நல்ல அற்புதமான பொருள் கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம அதை விரும்பணும். அந்த மாதிரி நாம் விரும்பக்கூடிய பொருளை மற்றவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாலாவது ஆரம்பத்தில் லன் தனால் விர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்புன், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, உங்களுக்கு எது விருப்பமான பொருளோ, அதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யாதவரை அல்லாஹ்விடத்தில் நன்மை பெற முடியாது. இந்த ஆயத்து இறங்கின உடனே அபு தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கும் பிரபலமான சம்பவம். அபு தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டான், எப்படி உங்களுக்கு பிரியமான பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்யாதவரை, தர்மம் செய்யாதவரை நீங்கள் ஒருபோதும் நன்மையை பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அதனால எனக்கு இருக்கிற சொத்துக்கள்ல ஒரே ஒரு சொத்து தான் எனக்கு இருக்குது, நிறைய சொத்துலாம் வச்சிருக்கேன், ஒரே ஒரு சொத்து, அதுவும் என்ன சொத்துனா, பீருஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம். அந்த தோட்டம் வந்து மஸ்ஜித் நபவிக்கு ஏத்தாப்புல இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் காலத்துல மஸ்ஜித் நபவிக்கு ஏத்தாப்புல இருந்துச்சு. அந்த பீருஹால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க, நல்ல தண்ணி அங்க டேஸ்டா இருக்கும், ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு வருவாங்க. அபு தலஹா ரதியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய இருக்கிற ஒரே சொத்து பீருஹா, அது எனக்கு ரொம்ப பிடித்தமா இருக்குது, அந்த சொத்தை நான் அல்லாஹ்வுடைய பால் எழுதி வைக்கிறேன்னு, நாங்க எழுதி வைக்கிறேன். இது தர்மம் சகோதரர். இதெல்லாம் சஹாபாக்கள் காலத்தில் நடக்கும் சார், இந்த காலத்தில் யாராவது எழுதி வைப்பாங்களா, இந்த காலத்தில் யாரும் நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைப்போம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில இந்த காலத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது கண்ணு காட்டினான். சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார், நண்பர்ல எனக்கு ஒருத்தர் ஒரு நல்ல முஸ்லீம் பள்ளிக்கு வந்தார். வந்து அதில் நான் பல வருஷமா அவங்க பயான்லாம் கேட்டுட்டு இருக்கிறேன், கொண்டுட்டு இருக்கேன், அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்லேருந்து வந்தார். நானும் என் மனைவி வந்திருக்கிறோம் உங்களை பார்க்கலான்னு சொல்லி. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை நானும் என் மனைவி மசூரா பண்ணோம், ஆலோசனை பண்ணோம், நாங்கள் அவங்க அம்மா வீட்டில் கல்யாணத்தப்ப போட்ட நகை, நான் அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்த நகை, இது எல்லாம் சேர்த்து எங்கள்கிட்ட ஒரு எத்தனை கிராம் இருந்துச்சு ஞாபகம் இல்லை, 110 கிராமா என்ன நினைக்கிறேன், 110 கிராம்னா எவ்வளோ ஆச்சு, எத்தனை பவுனு இல்லை கூட எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, கிட்டத்தட்ட 2.5-3 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபா எவ்வளோ வருங்க, 2.5 லட்சம் எவ்வளோ நகை வரும், அவ்வளோதான் வருமா, 110 கரெக்ட் தானா, ஓகே. அப்போ அந்த நகையை கொண்டு வந்து இவ்வளோ தான் எங்கள்கிட்ட உள்ள நகை, நாங்கள் இந்த நகையை அல்லாஹ்வுக்காண்டி தர்மம் பண்ணலான் இருக்கிறோம், அதில் ஒரு தொகையை வந்து எங்கள் ஊர்லேயே தர்மம் பண்ணிட்டோம், இன்னொரு பகுதியை உங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கும் உங்களுடைய அறப்பணிகளுக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்றது. நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க, நான் வந்து சாதாரண பிரைவேட் கம்பெனியில் ஏதோ ஒரு சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், உங்களுக்கு குழந்தைங்க எத்தனை, எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, அந்த குழந்தைகள் இன்ஷா அல்லாஹ் எங்களால் சேமிக்க முடியும், எங்களால் நாங்கள் சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, நான் இன்ஷால பிற்காலத்தில் சம்பாதிச்சு அந்த குழந்தைகளுக்கு இன்ஷால செஞ்சுப்பேன், இப்போ உள்ளதை நானே மனைவி முடிவு பண்ணிட்டோம், இதை வந்து அல்லாஹ்கான சதகா பண்ணிடலான்னு சொல்லி பெரிய ஆச்சரியமாயி போச்சு. இந்த காலத்தில் பெண்கள் இப்படி இருக்கிறாங்களா, இந்த காலத்தில் பெண்கள் இப்படி இருக்கிறாங்களா. சோதரை கொண்டு வந்து மொத்த நகையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு, அதனுடைய வேல்யூ 2.5 லட்சமோ 2.5 லட்சம் 3 லட்சமோ ஏதோ வந்துச்சு. எதுக்கு சொல்றீங்கன்னா, சாதாரண நடுத்தர குடும்பம் தான், பெரிய கோடீஸ்வரர் இல்லை, ஒரு பிரைவேட் கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன், நான் சம்பளத்தை தான் வேலை செய்கிறேன், ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஹலாலான பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன், எங்கள்கிட்ட இவ்வளோதான் மொத்தமே நகை இருக்குது, அந்த நகையை நாங்கள் அல்லாஹ்வுக்காண்டி சதகா பண்ணிடுறோம், தர்மம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி தர்மம் பண்ணி நான் அவர்கிட்ட கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக என்னதா, பிள்ளைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் சின்ன குழந்தைங்க தான், 4 வயசு 3 வயசு இப்படி தான் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இருக்கலாம் வளர்றதுக்குள்ளே என்னால் சேமிச்சுக்க முடியும் பிள்ளைங்களுக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது, இதை சதகா பண்ணுன்னு சொல்லி சதகா பண்ணிட்டு போனார். சகோதரர்களே, இது தர்மம், இது தர்மம். நல்ல வாலிப பருவம், குழந்தைகள் இருக்குது, இப்போ அவருக்கு நகை தேவைப்படுது, நகையை விரும்பாத பெண் உலகத்தில் யாரும் கிடையாது, நகை விரும்பாத பெண் உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் கணவனும் மனைவி ஆலோசனை செய்து ஒரு பகுதி நகையை எங்க ஊர்லேயே சொந்தக்காரங்களுக்கு தர்மம் பண்ணிட்டோம், இன்னொரு பகுதியை உங்களுடைய அறப்பணிகளுக்கு, நான் பல வருஷமா உங்க அறப்பணிகளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு கொடுக்க வந்தேன்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்துட்டு போனாரு. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இப்படி கொடுப்பதற்கு பேர் தான் தர்மம். நம்ம ஆண்டு அனுபவிச்சு எல்லாம் முடிச்சு லாஸ்ட் இனிமே பணத்தை பச்சி பணமா அப்படிங்கிறதுல பணத்தை தர்மம் பண்றது என்ன பிரயோஜனம். இதைத்தான் ரப்பல்லாஹ் சொல்கிறான், ஆத்தல் மால் அலா ஹுப்பிஹி, செல்வத்தை அது நல்ல நிலையில் அவனுக்கு தேவைப்படும் பொழுதே, அந்த செல்வத்தை விரும்பும் பொழுதே அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்ய வேண்டும். யாருக்கு கொடுக்கணும், அல்லாஹ் சொல்றான், தவில் குர்பா, முதல்ல உறவினர்களுக்கு, முதல் செல்வம் உறவினர்களுக்கு. இன்னைக்கு நம்ம பார்ப்போம், மற்றவங்க எல்லாம் வாரி வாரி வழங்குவாங்க, உறவினர்கள் ரொம்ப ஏழையா இருப்பாங்க, அவங்களுக்கு எடுக்க மாட்டாங்க. முதல்ல தர்மம் என்பது, சதகா என்பது, ஜகாத் என்பது, தர்மம் என்பது உறவினர்களுக்கு. அதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸதகத்து லில் மசாகீனி ஸதகத்துன் வஸ்ஸதகத்து அலா தவில் அர்ஹாமி ஸின்தைன் ஸிலத்துர் ரஹம் வஸ்ஸதகா. மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் தர்மம் செய்வது என்பது ஒரு தர்மம் தான், ஆனால் உங்களுடைய உறவினர்களுக்கு தர்மம் செய்வது ரெண்டு தர்மம், ஒன்று தர்மம், இன்னொன்று உறவை பேணித்தது, உறவினர்களை அனுசரித்தது. அப்ப முதல்ல தர்மம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும், நம்முடைய உறவினர்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும் தர்மத்தை. அதான் அல்லாஹ் சொன்னான், தவில் குர்பா, உறவினர்களுக்கு, ஒல் எத்தாமா, எத்தீம்களுக்கு, அனாதைகளுக்கு. அனாதை யாருன்னு சொன்னா, ஷரியத்துடைய பார்வையில் சகோதரர்களே, எத்தீம் என்பது யாருடைய, எந்த குழந்தைக்கு தந்தை இல்லையோ, அந்த குழந்தைக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஆள் இல்லையோ, அதுக்கு பேர் தான் எத்தீம். தாய் தகப்பன் இல்லாட்டா எத்தீம் இல்லை, தாய் இருந்தாலும் எத்தீம் தான், தகப்பன் இல்லாட்டா, தகப்பன் இல்லை, அந்த குழந்தைக்கு சம்பாதிச்சு அதனுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற அளவுக்கு அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கோ, வீடு கொடுக்கறதுக்கோ, அல்லது குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கோ, உடை வாங்கி கொடுக்கறதுக்கோ, புக்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கோ யாரும் ஆள் இல்லை. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பேர் தான் எத்தீம். அந்த மாதிரி பிள்ளை பருவம் அடைஞ்சிருச்சு, எத்தீங்கிற லெவலில் தாண்டிடும். பருவம் அடைஞ்ச பேர் என்ன கிடையாதுங்க, எத்தீம் கிடையாது. 35 வயசு சொல்றாரு, ஹசரத் நான் தாய் தாப்பம் இல்லாத எத்தீம். 40 வயசு சொல்றாரு, தாய் தாப்பம் இல்லாத எத்தீம். அன்னைக்கு ஒருத்தர் வந்தார், ஏதோ ஒரு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு என்னச்சுன்னா, நான் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தேன், நவ முஸ்லீம் அப்படின்னாரு. எத்தனை வருஷம் ஆச்சு பாய், 25 வருஷம் ஆச்சு இஸ்லாத்துக்கு வந்து, 25 வருஷம் ஆச்சா, இன்னும் நவ முஸ்லீம். நான் ஒரு சதகா வாங்கணும், தர்மம் வாங்கணும்னு சொன்னா, இன்னும் நவ முஸ்லீம். Islam itu dia orang, iru tu jurubu dosa ibu jauh le pulai kiri kalayan murce, berapa betul apa dulu, ini naum Muslim, muna talam orang diri. Ini tu cerita na, syariat orang orang itu orang warai warai bahagut kudu. Yatim ini bade, tahapan illa ada kulandai, aduh paru amade marai, na yatim, paru amade jita, yatim ini lalat tanir bangga. Adalah, illa ane tu yatim ada kemudian, atau Rasulullah Sallallahu Alaihi Wasallam, yatim ini bercelum bude, la yatim mu bahad hilmin. Paruh mana itu pernah yatim entar warthi ekadaya adam nusulah sana. Paruh mana juga, atau yatim gelar itu tanjil arah yatim kadaya itu. Aha, apadai pertah yatim gelar kum darmam kudu kebentum. Adat masakin miskin gel, miskin dah yar, yerehgal na yar. Rasulullah sallallahu alaihi wasallam yerehgal ke definition kudu tangge. Miskin na yar definition kudu tangge. Rasul alaha cunangge, leisel miskin bihada tawafi. Alladi taruduhu tamratu tamratan. Cuma orang perasa malah rendah perasa malah kerja ini dite alir orang lae. Iban ke illa miskin. Nampak orang selera ini dia pora pora pangai. Papa tuan, siapa tuan kerja ini doang lae. Dengan betul orang nahl nak kuduh, orang yatna nak kuduh. Miskin le musim mana miskin yang terima? Miskin le musim mana miskin? Traffic police. Yang mana tu kuduh mami pa? Yang mana tu kuduh mami pa? Nampak orang tu cuma re, orang yang ni bela yang berisik sendiri kerana itu pertama ni polis buat mana kita mana. Mana kena sah, eda kudu, dara sah kasih le sah ambil roda nak kedai petrol le rupun mandi kiri, abnun abdiya, an ambil roda, abdi jolte, yur cunah lah sah, yana kru perlu orang kru kiri sah, abnun, adena wana kru perlu, yana kru perlu wana kiri dulu, abdi kru perlu ayu puding kite, yur roda kudu dana panama, ini mar miskin le kerangai, or yana kru anak china pelajar kru yang kiri lada dor sama orang murai, kurban ini nartla ad artur bodi pedici, kurban nartla ad artur bodi pedici. Yang anna anda nanti le, orang TV studio macam, nang ada erat gitu, anda ada teri pernah ke? Aduh, apni yeri atau ni beli pergi, cakap pinari tuh teri pernah ke? Berapa? Apa tu helmet pernah nu satu terdici? Apa orang traffic polis kara, apa na anda busa utte kiri yari, duty mudi berar orang, busa utte yari kira re? Yang anna, anta pergi orang pernah ke? Nanti le, satu pernah mau, orang pernah, mani orang abdi pergi tengah. Padahal bye bye, nil. Helmet yang saya, sah, ahad bodi untuk dicuci. Ada terus terus kahatnya. Ibu helmet ada teri terus ada nanti lah. Hilal leda kurutur po. Belt katikan, belt teri pasir katikan. Nupatan jibisar duduk. Nupatan jibisar. Sah, ini dah sah duduk. Abi apa kurutur po bayi? Abi ini orang musiman miskin kebi pagar duduk. Abi rasalah orang kan, lah terus tamrat atau tamratan. Dua orang percuma la, dua percuma kaya ni tali nampar ngan. Ibu hilal miskin. Yang apa tan kaya tuan? Ibu perlu miskin. Miskin yang berdiri orang dalam surat cunangan, innamal miskino, miskin itu dia orang berdiri cunna, alladhi la yajid ghinan yugnihi, wala yuftan lahu. Awalnya tiap-tiap nerevetur malu ke, aru podo mana lalu kasih diri kadu, kasta berbar. Manusia irkong, makhluk irkong, segala sambadi pare, velagi pware, sambala mangu pare, segala irkong, hanal awalnya tiap-tiap nerevetur malu ke podo mana dar kadu, adipade tiap-tiap. Ibarra miskin, apa anda mari, awal kita pata. Allah Quran itu cuma, awal nalar lahiran dal, wala ye, wala yes alunan nasa ilhafa, makhluk tapi kencing lah kiri turun matangai, kencing lah kiri turun matangai, Allah cuma, hari ada makhluk, awal kita pata, nalar wasdiyan ada perapat terjadi, apunin nana pangai, anak, apa perapat ada perore, miskin ada perore, tiap yang ular ada perore, awal antara tiap purti agade, anak villa hati khati matangai, anda mari alkal tiadik untuk mikulup pada seranda darbom. Anda mara alat teori guna pikul guna sendat darma Allah teliwa cundra, bila yes aluna nasi ilhafa, makhluk berpurut kaya matangnya, kencing matangnya, makhluk itu tangga pinade kencing tarik matangnya, hadirin erat le, hari ada makhluk patanganda, awal patanganda, alat tipta pada nak lepas dia nak perpoli terus, apun nak pangai, anak ulu kulle, awal le kasta awal kan Allah guna teriyo, apa anda mara alat kali teori guna pikul darma seimendom, adu unna damar darma, Rasulullah cundra, apun tanurai tevye nerevetra mudiya ada orang, miskin itu baru sedih terlepas bilai, cuma ta, ha, orang bela cuci tukang, arah bela cuci tukang, kaya dikit dekam, tiwangi tangan, ha, sahur bangi tangan, itli bangi tangan, ibrik kencing tukang, pergi, ibu tu miskin ala, Rasulullah cundra, wabudah sabil, adatade, badi poker gel, anda kahat terlepas nak, guru le pilih kodi suran arpa, paham guru le beli ur gundar terlepas persu tolaciru, bagram le, persu tolaciru, pickpocket terlepas, tikar tolaciru. Yolah perlu orang kengke, yolah perlu orang. Adalah padi mana fraud, adu berbisyo. Adu nama alang enan cunna, yengga patalan jadi, yengga atau persis tulis jala makabili po. Ane kau terbandir kira re, persis tulis cinta. எனக்கு விழுப்புரத்துக்கு போனோம், கொஞ்சம் காசு தாங்க. சரிங்க, இங்க யார் அனுப்புனாங்க? நான் ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு மக்காப்பள்ளிக்கு போன்னு சொல்லி. சரி, எங்க பரிசு தொலைச்சிங்க? தாம்பரத்துல. தாம்பரத்துல பரிசு தொலைச்சிட்டு அங்க உள்ள ஒருத்தர் அங்கிருந்து மக்காப்பள்ளிக்கு வந்தாராம். ஹடப்பாய், மக்காப்பள்ளிக்கு வந்த தூரத்துக்கு அந்த பக்கம் விழுப்புரத்துக்கு இறங்கிடலாம். தாமரத்துல இந்த பக்கம் வந்த தூரத்துக்கு அந்த பக்கம் போயிருந்தாருன்னா விழுப்புரத்துக்கு இறங்கி இருக்கலாம். அங்க ஒரு ஆளுக்கு 10 ரூபா போட்டு விழுப்புரத்துக்கு அனுப்பல, நேரம் மக்காப்பள்ளிக்கு போ, அங்க காசு தருவாங்க. இப்படி யார் எங்க பார்த்தாலும் சரி, உடனே மக்காப்பள்ளிக்கு போ. அதுல பாதிக்கு மேல ஃப்ராடு. உண்மையிலேயே ஒரு அது ஜெனியூனா இருக்காரு. உண்மையிலேயே அவர் வந்து பாவம் வந்த இடத்துல பர்ஸ் தொலைச்சிட்டாரு, டிக்கெட் தொலைச்சிட்டாரு, போன் நம்பரை தொலைச்சிட்டாரு, செல்போனை தொலைச்சிட்டாரு, யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியலன்னா அப்படிப்பட்ட வழிபோக்கர்களுக்கு தாராளமா தர்மம் செய்யணும், தாராளமா உதவி செய்யணும். அல்லா சொல்றான் ஓபன சபீல் வழிபோக்கர்களுக்கு. யாசம் கேட்கிறாங்க. நீ சொல்லிட்டீங்க அதுல இந்த கையெந்திரம் கொடுக்கூடாது அப்படிலாம் இல்லை, யாசம் கேட்கறவங்க கொடுங்க. அவங்க மிஸ்கின் லிஸ்ட் சேர்க்க முடியாது, ஆனா யாசம் கேட்பவர்கள் அவர்கள் அவர்களுக்கு தேவை உள்ளவங்களும் கொடுங்க யாசம் கேட்பவர்களுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒலி சாயிலி ஹக்குன் வலவ் ஜாஅலா ஃபர்ஸின், குதிரையின் மீது ஏறி வந்து கேட்டாலும் அவருக்கு கடமை இருக்கிறது கொடுப்பதற்கு. நம்ம கடையில் உட்கார்ந்து இருக்கிறோம், திடீர் சர்ன்னு ஒரு ஆட்டோ வந்து நிக்குது, ஒரு கார் டாக்ஸி வந்து நிக்குது, அதுல தம் அடுவேன் ரெண்டு பேரும் சூவோட இறங்குறாங்க தம்பு தம்புட்டு. நம்ம ஐயோ, யாரோ இன்கம் டேக்ஸ் ஆபீசர் வட்டா பொழுது, ஏதாவது சேல் டேக்ஸ் ஆபீசர் வட்டா பொழுது, பதறி போய் என்ன என்னங்கிறோம், சாப்பிட ஏதாவது தாங்க பாய் அப்படின்னாங்க. குடும்பமா என்ன கோவம் வரும்? ஆனா ரசூலா சொல்றாங்க, அப்படி வந்து கேட்டாலும் கூட அவன் உண்மையா இருந்தா சாப்பிட கொடுங்க. அவர் டிப்டாப்பா ஷூ போட்டுக்கலாம், ஷூ கட்டி சாப்பிட முடியுமா? அதுக்காண்டி டிப்டாப்பா ஷர்ட் போட்டுக்கலாம், பேண்ட் போட்டுக்கலாம், இன் பண்ணி பெல்ட் போட்டுக்கலாம், பெல்ட்டை கட்டி சாப்பிட முடியுமா? அந்த நேரத்தில் அவருக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னா அந்த சாப்பாடு கொடுங்க அவருக்கு. ஒலி சாயில் ஹக்கன் ஒலவு ஜாஅலா ஃபர்ஸின், குதிரையின் மீது வந்து யாசகம் கேட்டாலும் அவர் கொடுக்கறத கொடுங்க. அந்த யாசகம், அவர் கேட்கக்கூடிய யாசகம் தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாது. நேரம் உங்களுக்கு காசு இனிமேல் சாராயங்களை மின்னிக்கிறான், சினிமா தேட்டரில் மின்னிக்கிறான், அந்த மாதிரி ஆளுகள் கொடுக்காதீங்க. உண்மையிலே தேவை உள்ளவர்கள் பசியோடு வர்றாங்க, கஷ்டத்தோடு வர்றாங்க, பிரச்சனையோடு வர்றாங்க, தாராளமாக அவங்களுக்கு கொடுங்க. யாசகம் கேட்பவர்கள் கொடுப்ப உரிமை இருக்கிறது, அவர்களுக்கு கொடுங்கள். ஒஃபிர் ரிகாபி, ஒஃபிர் ரிகாப், ரிகாபனா யாருன்னா அடிமைகள். அடிமைகள் அந்த காலத்தில் அடிமைகள் அப்படின்னு சொன்னால் அவங்க எஜமான்ட்டு போய் கேட்பாங்க, ஐயா என்ன உரிமை விட்டுறியா அப்படிங்குவாங்க. அப்போ எஜமான் சொல்லுவார், அப்படியா ஒன்று பண்ணு, நீ ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு நீ உரிமை வாங்கிட்டு போ அப்படிங்குவாரு. இந்த 5000 எங்கே பண்ணுவார்? அவர் 4 பேரும் கேட்பார், நான் எனக்கு எஜமான்ட்டு உரிமை வாங்கணுங்க, எனக்கு கொஞ்சம் கொடுத்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா. அந்த மாதிரி அடிமைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பிணை கைதிகளுக்கு, பிணை அடிமைகளுக்கு பிணை தொகையை கொடுக்கறதும் மிகப்பெரிய தர்மம் அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு காலத்தில் அப்படி யார் இருக்கிறாங்களா அப்படின்னா, இன்னைக்கு யார் இருக்காங்க, சிறை கைதிகள். பல்வேறு காரணங்களால குண்டு வெடிப்பு, அந்த வெடிப்பு, அது இது, பொய் கேசு, புலகேசு, பொய் புரட்டு, இன்னைக்கு எந்த நேரத்தில் யார் வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க ஒரு பணத்தை கொடுத்தா பிணை கைதியில் வெளியில் வந்துடுவாங்க, அவங்க கேஸை நடத்துவாங்க, வக்கீல் கொடுப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களும் ஒஃபிர் ரிகாப் லிஸ்ட்ல வருவாங்க. அப்ப அவர்களுக்கும் தர்மம் செய்ய வேண்டும். ஆக ரெண்டாவது விஷயமா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், முதல் விஷயம் அகீதா பத்தி சொல்லிட்டான், கொள்கைகள். ரெண்டாவது விஷயமா முஆஷரத் என்று சொல்லக்கூடிய சமூக வாழ்க்கை. நம் சமுதாயத்தில் யார் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ, சோசியல் லைஃப்ல யார் யாரெல்லாம் மீட் பண்றோமோ அவர்களுக்கு எப்படி எப்படி உதவிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற சமூக வாழ்க்கையை பத்தி சொல்றான். மூணாவது விஷயமா அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், இபாதாத்துகள், வகாம சலாத்த வாத்த ஜக்கா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். எங்கேயுமே பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தொழுகை நிலைநாட்டுறப்ப சொல்லும் போதுலாம் கூட எதை சேர்த்துருவான், ஜக்காத்தையும் சேர்த்துருவான். ஏன்னா ரெண்டுமே அவ்வளவு ஈக்குவலான பரலுகள். இன்னைக்கு நம்மள பல பேர் தொழுகையை கரெக்டா பெர்ஃபெக்டா நிறைவேற்றுவோம், ஆனா ஜக்காத்துன்னு வந்துட்டா அது ஏன்னா பணம் மால், அல்லாஹ் வாத்தல் மால் அலா ஹொப்பி, உன்னுடைய செல்வத்தை அது மாதிரி பிரிய இருக்கும் போதே கொடுக்கணுங்கிறான். ஆனா பணம் வந்துட்டா நம்ம அதுல கேர்லெஸ் ஆயிடுறோம். அப்படி இருக்கா சகோதரர், ஜக்காத்தும் தொழுகையும் ஒரே மாதிரியான கடமை, ஒரே மாதிரி ஈக்குவலான கடமை, எந்த வித்தியாசமும் கிடையாது அதுல. அதே மாதிரி தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுதுலாம் எங்கேயுமே சல்லுன்னு சொல்றது இல்லை, அல்லாஹ் தொழுங்கள் அப்படின்னு சொல்றதே இல்லை. மாறாக இக்காமத்து சலா, அகீமு சலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். என்ன அர்த்தம் தொழுங்கள் சொல்றதுக்கு, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்ன அர்த்தம், தொழுங்கள் சொன்னா காமனா தொழுங்கப்பா அப்படின்னு அர்த்தம், தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொன்னா முறையாக தொழுங்கள், ஜமாத்தோடு தொழுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அகீமு சுஃபூஃபக்கும் ஸவ்வு சுஃபூஃபக்கும் இன்ன தஸ்வியத்து சுஃபூஃப் மின் இகாமத்தி ஸலா, உங்களுடைய சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள், அந்த சஃப்புகளை சரி செய்வது கூட தொழுகையை நிலைநாட்டுவதிலே கட்டுப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்மளுக்கு இந்த சாதாரண விஷயம் சப்புல நிக்கிறேன்னு சொல்லி, ஆனா அந்த சப்புகளை சரியா பர்ஃபெக்டா ஒழுங்கா நிக்கிறது, அதுவும் தொழுகை நிலைநாட்டுவதில் கட்டுப்பட்டது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு எங்கேயுமே தொழுங்கள் சொல்லாம தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், நிலைநாட்டுங்கள். என்ன அர்த்தம்? தொழுகைக்குரிய சட்டத்திட்டங்களை முறையா பேணி பர்ஃபெக்டா உதவு செய்யணும், பர்ஃபெக்டா தக்பீர் கட்டணும், கரெக்டா சஃப்ல ஒழுங்கா நிக்கணும், முன்ன பின்ன எதிர்புதிரமா நிக்க கூடாது, கரெக்டா குதிங்காலோட குதிங்கால் ஒட்டி நிக்கணும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் தொழுகையை நிலைநாட்டுதல். வெறும் குனியிருந்து நிமிர்றது மட்டுமல்ல, உதவுலேருந்து ஆரம்பிச்சு உதவுன்னு சொல்றத விட உங்களுடைய வீட்டில இருந்து பள்ளியாசலுக்கு புறப்படுறீங்கன்னு வைங்க, அதுல இருந்தே தொழுகை நிலையாட்டுதல் ஆரம்பமாயிடுது. வீட்டிலே பள்ளியாசலுக்கு புறப்படுறோம் தொழுகிறதுக்காண்டி, அதுல இருந்தே இக்காமத்து சலா தொழுகை நிலையாட்டுதல் ஆரம்பமாயிடுது. அப்ப வீட்டுல இருந்து புறப்படுறது, பள்ளிக்கு வர்றது, உதவு செய்யறது, உள்ள வந்தவொடனே பள்ளி உள்ள வலது காலை எடுத்து வைக்கிறது, அல்லாஹு மஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக்கன் ஓதுறது, உள்ள வந்த தஹியத்துல் மஸ்ஜித் என்றக்கா தொழுகிறது, தொழுக ஆரம்பமாயிட நேரம் சஃப்ல நிக்கிறது, சஃப்ல நிக்கும் போது கரெக்டா காலை வச்சு நிக்கிறது, கரெக்டா தக்பீர் கட்டுறது, தொழுக இமாம் ஓதக்கூடிய அஹ்மது சுறாவுக்கு சரியான முறையில் ஆமீன் சொல்றது, உடைகள் குறிப்பா உடைகள் ஒழுங்கா இருக்கிறது, டிரெஸ் கோட் ஒழுங்கா இருக்கிறது, இது எல்லாம் சேர்ந்துதான் இக்காமத்து சலா தொழுகையின் நிலைநாட்டுதல். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க எடுத்தாலும் சரி அக்கீமுஸ் ஸலா தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கறாங்க. இது எல்லாமே தொழுகையில நம்ம கம்பல்சரிங்கிறதுனால வா அக்காமஸ் ஸலா வாத்த ஸகா. இப்ப மூன்றாவது இபாதத், இது எல்லாமே பாருங்க ஒவ்வொரு ஷரத்துக்கும் ஒரு உதாரணம் அல்லாஹ் சொல்றான். அவ்வளவுதான் இபாதத்துனா, அப்ப தொழுகை மட்டும்தானா, ஜகாத் மட்டும்தானா, இல்ல ஆயிரக்கணக்கான இபாதத் இருக்குது, அதுல முக்கியமானது அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி சமூக வாழ்க்கை சோசியல் லைஃப்ங்கும் பொழுது அந்த சமூக வாழ்க்கையில முக்கியமானது தர்மங்கள் செய்யறது, அதன் மூலம் மத்தவங்களுடைய அன்பை பெறுறது, அது உதாரணம் அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி அக்கீதான் சொல்லும் பொழுது வெறும் இந்த அடிப்படையான அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் நபிமார்களையும் மலக்குமார்களையும் ஈமான் கொள்ளும், இதை உதாரணமா சொன்னான். அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் அல்லாஹ் சொல்றான். அப்ப நாலு முடிஞ்சிருச்சு, அஞ்சாவது அல்லாஹ் சொல்றான், இதா ஆகது, ஒப்பந்தங்கள் செய்தால் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவார்கள். இது முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல்ல, ஒப்பந்தங்கள் செய்தால் ஒப்பந்தங்களை சரியானவன் நிறைவேற்றுவார்கள். ஏன்னா சகோதரர்களே, ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனாங்கிறத அவன்கிட்ட டீலிங் வைக்கும் போது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவனோட டீலிங் பிசினஸ் டீலிங் அல்ல, வேற ஏதாவது டீலிங், அந்த ஒப்பந்தம்னா டீலிங், அந்த டீலிங்கை யார் பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்றானோ அப்பதான் அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறத அறிய முடியும். ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு உன்னை நல்லவருங்கிறது சாட்சியை கூட்டு வாப்பா அப்படின்னாங்க. ஒருத்தர் வந்தார், யார சொல்லா, அவர் ரொம்ப நல்லவர், யார சொல்ல உமர் ரதியல்லாஹு அவர்களே அமீர் முஃமினே, அவர் ரொம்ப நல்லவர் எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. உமர் ரதியல்லாஹு கேட்டாங்க, அப்படியா, அவர் ரொம்ப நல்லவரா? ஆமா ரொம்ப நல்லவர் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அவரோட நீங்க பிரயாணம் பண்ணிருக்கீங்களா? இல்ல. அவருக்கு அண்டை வீடா இருந்திருக்கிறீங்களா? இல்ல. அவரோட கொடுக்கலவங்க டீலிங் பண்ணிருக்கீங்களா? இல்ல. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை போங்க அப்படின்ட்டாங்க. அப்ப இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனுடைய இயற்கை குணத்தை அவன் நல்லவனா கெட்டனா அறிந்து கொள்வதற்கு ஒரு அடிப்படையான அடையாளங்கள். ஒன்னு அவரோட பிரயாணம் பண்ணிருக்கணும், பிரயாணத்தில் ஒருத்தருடைய குணம் தெரிஞ்சிடும் நமக்கு. இப்ப பாக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாம், நல்லா இருக்கீங்களா? தங்கமான மனுஷப்பா, பள்ளியாசலுக்கு வந்து அழகா சலாம் சொல்லிட்டு போவாரு, பாக்குறது ரொம்ப தங்கமா தான் இருக்காரு, கிட்ட போய் பார்த்தா தங்கமா தகரமானு தெரியும். தங்கமான மனுஷன், நல்லா அழகா சலாம் சொல்லுவாரு, பார்த்தா சிரிச்ச முகத்தோட சலாம் சொல்லுவாரு. அவரோட பிரயாணம் பண்ணிப்பாங்க அங்க தெரியும் வந்தவாளம், அவருக்கு அண்டை வீட்டா இருந்து பாருங்க அங்க தெரியும் வந்தவாளம், அவரோட கொடுக்கல் வாங்க டீலிங் பண்ணி பாருங்க அங்க தெரியும் அவரோட வண்டவாளம். அப்போ ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்று அறிவதற்கு ஒரு முக்கியமான அடையாளம் அவரோட கொடுக்கல் வாங்க செய்யறது. அதான் அல்லாஹ் சொன்னா, ஒரு மூஃபூன வியாகதியும் இதை ஆகதோ, டீலிங்கை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோம், அதே சொன்ன தான், வாஸ்தவம் தான், அது இப்போ அதுக்கெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்க முடியுமா? அந்த நேரத்தில் சொன்ன அது நபிசலாஜனாங்க ஆயத்தில் முனாஃபிக் சலாஃபன், முனாஃபிக்கோடைய அடையாளம் மூன்று, நயவஞ்சகனுடைய அடையாளம் மூன்று, இதா ஹத்தத கதிப பேசினா போய் பேசுவான், இதா வாத அகலப வாக்குறுதி கொடுத்தால் மீறுவான், வாக்குறுதி கொடுத்தால் மீறுவான், இதா ஹத்தத கதிப பேசினால் போய் பேசுவான், இதா வாத அகலப வாக்குறுதி கொடுத்தால் மீறுவான், இதா அத்துமின ஹான அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்வான். அமானிதம் ஒரு விஷயம் சொன்னோம்டா, அல்லது பொருளை ஒப்படைச்சோம்டா, அது கியானத்து பண்ணிடுவான், மோசடி பண்ணிடுவான். இந்த மூன்றும் நயவஞ்சகருடைய அடிப்படையான குணம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுல ஒண்ணு வாக்குறுதி மீறுறது. அப்ப வாக்குறுதி மீறுது என்பது ஒரு ஒப்பந்தம், ரெண்டு பேர் சேர்ந்து டீலிங் போடுறோம், ஒரு எம்ஓயு போடுறோம், அந்த எம்ஓயுல ரெண்டு பேர் பெர்ஃபெக்டா நடக்கணும், அதை யார் மீறுகின்றானோ அவன் முனாஃபிக்குடைய ஒருத்தாம. அதுதான் அல்லாஹ் சொல்றான், இது முக்கியமான விஷயம் சோசியல் லைஃப்ல முஆமலா கொடுக்கல் வாங்கல்ல. அப்ப அந்த கொடுக்கல் வாங்கல்ல அடிப்படையான விஷயம் வாக்கு காப்பாத்துறது, அதையும் அவர்கள் சரியாக இருப்பார்கள் சொல்லிட்டு அஞ்சாவது விஷயம், முதல்ல அக்கீதா முடிஞ்சு நம்பிக்கைகள், இரண்டாவது இபாதா சொன்னா, இரண்டாவது மாஷராத் சமூக வாழ்க்கை, முதல்ல அக்கீதா கொள்கை, இரண்டாவது சமூக வாழ்க்கை, மூணாவது இபாதத்து, நாலாவது முஆமலாத் கொடுக்கல் வாங்கல், ஐந்தாவதா சொல்றான் அஹ்லாக் கேரக்டர். கேரக்டர் எப்படி இருக்கணும் அல்லாஹ் சொல்ல பாருங்க, கேரக்டருக்கு நல்ல கேரக்டர் உதாரணமாக அதான் ஏற்கனவே பொறுமையை சொன்ன பாருங்க, இஸ்தாயின் பி சபரி வஸ்லாத்துல தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு அந்த பொறுமை அல்லாஹ் எவ்வளவு பிடித்தமான குணங்கிறதுனால அதை அல்லாஹ் உதாரணமா சொல்றான். ஓ சாபிரீன ஃபில் பஸாயி வல்லராயி, சந்தோஷமான நேரத்திலையும் கஷ்டமான நேரத்திலையும் நிலைகுலையாமல் இருப்பார்கள். இது ஒருத்தனோட கேரக்டர், ஒரு அஹ்லாக். சந்தோஷமா இருந்தாலும் சரி ஸ்ட்ராங்கா இருப்பாரு, கஷ்டமா இருந்தாலும் சரி நிலைகுலையாம இருப்பாரு. தோன்றில்லா அல்லாஹ் நாடுனது நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ மகிழ்ச்சி நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒரு இதுல சொல்லுவாங்க, ராகத்துமே மஸ்து நகோ முசீபத்துமே பஸ்து நகோ. ராகத்தா இருக்கும் பொழுது மஸ்து வந்துடக்கூடாது, திமிர் வந்துடக்கூடாது, முசீபத் வரும்போது அப்படி சோந்துடக்கூடாது, எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்கணும். இத்தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அஜபல் லில் முஃமின். ஒரு மூமினை பொறுத்தல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி சொல்றாங்க அஜபல் லில் முஃமினி, ஒரு மூமின விஷயத்துல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, இதா அசாபத்து சர்ரா நன்றி சொல்றான், ஒரு கஷ்டமான நிலைமை வருது பொறுத்துக்கிறான், அதுவும் அவனுக்கு நன்மைதான். அப்ப ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான நிலை வருது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறான், அப்ப அல்லாக்கு நன்றி செலுத்துவான், அந்த நன்றி அவனுக்கு நன்மையா மாறிடும். கஷ்டம் வரும்பொழுது பொறுத்துப்பான், சகிச்சுப்பான், அது அவனுக்கு நன்மையா மாறிடும். அப்ப இது ஒரு மூமினுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்லாக் கேரக்டருக்கு ஒரு உதாரணமா சொல்றான். சொல்லிட்டு உலாயிகல் லதீன சதகு, இங்கதான் முக்கியமான விஷயம். இந்த ஐந்து விஷயங்களும் யார் பெர்ஃபெக்டா இருக்கிறாங்களோ, உலாயிகல் லதீன சதகு, இவர்கள் தான் உண்மையாளர்கள், இவர்கள் தான் உண்மையாளர்கள். ஒன்னுத்துல தனக்கு பிடிச்சா கரெக்டா இருக்கிறான், பிடிக்காத கோட்டை விட்டுறான். இது யூதனுடைய குணம். நேற்று சொன்ன பாருங்க, மீட்டா மீட்டா ஹப் ஹப், கடுவா கடுவா தூத்து, தனக்கு சாதகமா தான் எடுத்துப்பான், பாதகமா தான் விட்டுருவாண்டா. இது ஒரு மூமினுக்கு அழகல்ல, இவன் உண்மையான மூமின் அல்ல. எல்லா விஷயங்களிலும் இந்த அஞ்சு அடிப்படையிலும் அக்கீதால கரெக்டா இருக்கணும், இபாதத்துல பெர்ஃபெக்டா இருக்கணும், மாமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல கரெக்டா இருக்கணும், மாஷராத் என்று சொல்லக்கூடிய சமூக வாழ்க்கையில கரெக்டா இருக்கணும், அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய கேரக்டர் கரெக்டா இருக்கணும். இந்த அஞ்சு விஷயத்திலும் யார் சரியாக இருப்பார்களோ, உலாய்கல் லதீன சதக்கு, இவர்கள் தான் உண்மையாளர்கள். உலாய்க ஹுமுல் முத்தகூன், இவர்கள் தான் இரையச்சம் உள்ளவர்கள். அடுத்து சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்கலாம், இன்ஷால்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தகைய நல்ல குணம் உள்ளவர்களாக, நல்ல அம்சங்களை தாங்கியவர்களாக இருக்கணும்னு அல்லாஹ் ஆசைப்படுறானோ, அப்படிப்பட்ட நல்ல அம்சங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக, அப்படிப்பட்ட உண்மையான மூமின்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அனைவரும் தந்தருள்வானாக. வாஹர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆன்லைன்ல வந்த கேள்வி, வருங்கால கணவரிடம் சூரா மன்னம் செய்து கொள்வதை மகரமாக மகராக பெற்றுக்கொள்ளலாமா? இது ஏற்கனவே ஹதீஸுகள்ல இருக்குது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி பெண்மணி கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. ரசூலாக்கு விருப்பம் இல்லை. அப்போ சஹாபா கிட்ட கேட்டாங்க, நீங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்ட்டு. அப்போ சஹாபா ஒரு சஹாபி அனுப்பி, யார ரசூலுல்லாஹ் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும் பொழுது, அப்போ நான் உன்ட்டு என்னப்பா மகர் இருதுன்னு கேட்டாங்க. யார ரசூலுல்லாஹ் நானும் ரொம்ப ஏழை, என்கிட்ட எந்த மகரும் இல்லை. ஒரு நீண்ட ஹதீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கடைசி அந்த சஹாபி சொன்னா, ஒண்ணுமே இல்லைங்கிற பட்சத்தில் உனக்கு என்னதான் இருக்குதுப்பா, யார ரசூலுல்லாஹ் எனக்கு கொஞ்சம் சூறாக்கள் தெரியும், அதை வேணா அந்த பொண்ணு கற்றுக் கொடுக்குறேன், கத்து கொடுத்து நான் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அலோவ் பண்ணாங்க. அதே மாதிரி சஹாபி சூராக்களை மனப்பாடம் பண்ணி கொடுத்தாங்க, அதே அந்த அம்மையார் மகராக பெற்றுக்கொண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சகோதரி கேட்டுக்கிறாங்க, அந்த மாதிரி வருங்கால கணவரிடம் இல்லை, நான் இனிமே கல்யாணம் பண்ண போறேன், இப்ப ஒரு சூரா கத்துக்கிறேன், அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இந்த அக்ரிமெண்ட்ல இந்த உடன்பாடுல ஓகே, எனக்கு நீ மகரெல்லாம் தேவையில்லை, நீங்க எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை மட்டும் எனக்கு மனப்பாடம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சூறாக்கள்லாம் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. யூஎஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, இரண்டு வருடம் தாய்ப்பால் கொடுப்பது கட்டாய ஷரிய சட்டமா? அப்படி கட்டாயம் கிடையாதுங்க, அதிகபட்சம் தாய்ப்பால் கொடுக்கறது ரெண்டு வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம், ரெண்டு வருஷம் வரைக்கும் கொடுத்து ஆகணும் அப்படி எந்த கம்பல்சரியும் கிடையாது. கம்பல்சரி ரெண்டு வருஷம் கொடுத்து ஆகணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. சில பேருக்கு பால் ஃபீடிங், பால் ஊராது, ஃபீடிங் பண்ண முடியாது, அதனால கம்பல்சரி இல்லை. குழந்தைக்கு குறைஞ்சபட்சம் டாக்டர்கள் மருத்துவர்கள் சொல்றது குறைஞ்சது 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாதான் பின்னாடி அந்த குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும், குழந்தைக்கு வந்து நல்ல தாக்கத்து இருக்கும் அப்படின்றாங்க. சோ அதனால குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசம் 1 வருஷம் வரைக்குமா கொடுத்தாகணும், அதிகபட்சம் எவ்வளவு கொடுக்கலாம், 2 வருஷம் கொடுக்கலாம் அப்படிங்கிற சட்டமே தவிர 2 வருஷம் கம்பல்சரி கொடுத்தாகணும் அப்படி அந்த சட்டம் கிடையாது. சிங்கப்பூர்ல கேட்டிருக்காரு முத்தஷாபிஹாத், மறைவான அர்த்தம் உள்ள ஆயத்துகள் என்று அல்லாஹ் எதை சொல்கிறான். சோ தாலி இம்ரான்ல வருது முத்தஷாபிஹாத் சொல்லி, இது வந்து பொதுமக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அல்ல, இது உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உள்ள விஷயம். முத்தஷாபிஹாத்னா என்ன, அது எதை அல்லாஹ் சொல்றான் அப்படிங்கிறது, இதை தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுடைய ஈமான்ல தக்வால பெரிய அதிகப்படி ஏற்படும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சோ அதனால நான் இன்ஷால்லா வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாளைக்கு அதை பார்த்துட்டு தெளிவா பார்த்துட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் முத்தஷாபிஹாத்னா என்னன்னு சொல்லி. துபாயில கேட்டிருக்காரு பேங்க் லோன் இருக்கும் பொழுது உம்ரா கூடுமா, பேங்க் லோன் இருக்கும் போது உம்ரா கூடுமா அப்படின்னு சொன்னா புரியல என்ன கேட்கிறேன்னு சொல்ல வரல. முதல்ல பேங்க் லோனுங்கிறது வட்டி ஹராம், அந்த வட்டியில இருந்து எவ்வளவு சீக்கிரம் வெளியே வரணும் வெளியே வரணும். நீங்க உம்ராவுக்கு போற காசை அந்த பேங்க்குக்கு அடைச்சி அதுல இருந்து ரிலீஸ் ஆக பாருங்க, அப்புறம் உம்ராவுக்கு போய்க்கலாம், உம்ராக்கோ ஹஜ்ஜுக்கோ முதல்ல இதுதான் முக்கியம். அதனால பேங்க் லோன்லாம் அப்புறம் இருக்கணும், இது உம்ரால அப்புறம் இருக்கணும், முதல்ல பேங்க் லோன் வெளியே வர பாருங்க. துபாய் இஸ்லாமிக் பேங்கில் வேலை செய்யலாமா, நான் அதோட டைரக்டர் இல்லைங்க, ஏன்னா இஸ்லாமிக் பேங்க் வச்சுக்கிட்டு பேர் மட்டும் தான் இஸ்லாமிக் பேங்கா இருக்கும், மற்ற உள்ளுக்குள்ள எல்லாம் ஹராமான பேங்கா தான் இருக்கும். அதனால துபாய் இஸ்லாமிக் பேங்க் உண்மையிலே இஸ்லாமிக் பேங்கா இல்ல நாம்கே வாஸ்தே இஸ்லாமிக் பேங்கா எனக்கு தெரியல, அது தெரிஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும் வேலை செய்யலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஹா உண்மையிலே ஷரிய சொன்ன முறைப்படி 100% பியூர் இஸ்லாமிக் பேங்கா இருக்குது, அங்க சும்மா பேருகிறலாம் கிடையாது, நாம்கே வாஸ்தெல்லாம் இல்ல, பக்காவா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இஸ்லாமிக் பேங்க்ல தாராளம் ஒர்க் பண்ணலாம், தப்பு கிடையாது. அடுத்து ஷார்ஜா இருந்து கேட்டிருக்காரு தவணை முறை வியாபாரம் செய்வது ஹலாலா ஹராமா, இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரம் பல தடவை சொல்லியிருக்குது. இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரம் பண்ணும்பொழுது ஒரு பொருளை உதாரணம் அந்த வைக் வியாபாரம் பண்றேன் நானு, இது நீங்க கரண்ட் கேஷ் கொடுத்தாலும் அதே ரெட்டு தாங்க, நீங்க மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாலும் அதே ரெட்டு தாங்க, ஒரே ரெட்டு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி வியாபாரம் கூடும். அது இல்லாம கையில கேஷ் கொடுத்தீங்கன்னா 1000 ரூபா, மாசம் மாசம் 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1200 ரூபா அப்படின்னா இது ஹராமா போயிடும், இது வட்டியா போயிடும். அதனால கையில கொடுத்தாலும் கேஷா நெட் கேஷா கொடுத்தாலும் சரி இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்தாலும் சரி ஒரே ரேட்டு தான், அது நீங்க 1500 ரூபாய் விலை வச்சுக்கலாம் அது தப்பு கிடையாது. 1000 ரூபாய் பொருள் நீங்க 1200 ரூபாய் விலை வச்சுங்க, ஆனா நெட் கேஷ் கொடுத்தாலும் இதே ரேட்டு தான், இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தாலும் இதே ரேட்டு தான் அப்படின்னா இது கூடும். இல்ல இல்ல நெட் கேஷ் கொடுத்தா ஒரு ரேட்டு இன்ஸ்டால்மெண்ட்லாம் ஒரு ரேட்னு கண்டிஷன் போட்டா இது ஹராம் கூடாது. அடுத்து யூஎஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும் பொழுது சில சமயம் வட்டி ப்ராஜெக்ட்ஸ் அல்லது வட்டி கணக்கு பார்க்க வேண்டியது, இது கூடுமா கூடாது நல்லா தெரியும், திரும்ப ஏன் கேட்கறீங்கன்னு தெரியல எனக்கு. வட்டி கணக்குங்கிறது நீங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி ஐடி ப்ராஜெக்ட் இருந்தாலும் சரி அங்க இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்டோ அல்லது பேங்க் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்டோ எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் வேலை செய்யக்கூடாது, அவாய்ட் பண்ணிருந்துங்க, நான் அந்த ப்ராஜெக்ட் எடுக்க மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடணும். அதனால இது எந்த ரூபத்தில் பேங்க் வேலைகள் எந்த ரூபத்தில் நாங்கள் டைரக்டா பேங்க வேலை செய்யல, எங்க கம்பெனி பேங்க் ப்ராஜெக்டை எடுத்து அந்த ப்ராஜெக்டை எங்கிட்டு தர்றாங்க அப்படின்னா கூட எல்லாம் தெளிவா சொல்றாங்க தாவணும் அல்லது பெரிய ஒரு தக்குவா தாவணும் அல்லது இசுமி உதவுதுவான், நன்மைக்கும் தக்குவாவுக்கும் உதவி செய்யுங்கள் பாவத்துக்கும் அழிச்சாட்டத்துக்கு உதவி செய்யாதுங்கிறான். ஸோ அதனால வந்து அந்த பாவத்திற்கும் அழிச்சாட்டத்துக்கும் எந்த காரணமும் உதவியா இருக்கக்கூடாது. நான் யுஎஸ்ஏயில் வேலை பார்க்கிறேன், எனக்கு பள்ளிவாசல் 250 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது, நான் எவ்வாறு இபாதை செய்வது, நல்லா புரிஞ்சுங்க பள்ளிவாசலில் தான் போய் இபாதை செய்யணும் அல்ல எங்கேயுமே நமக்கு சொல்லலைங்க, இபாதத்தை இருந்தது நம்ம இருக்கிற இடத்துல தொழிலுங்க. ஏன் நீங்கள் ஒரு கோயிலில் இருக்கிறீங்கன்னா அந்த கோயிலில் கூட ஒரு ஓரமாக நின்று தொழிலாம் தப்பு கிடையாது, நீங்கள் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறீங்க சர்ச்சுக்குள்ளே கூட ஓரமாக தொழிலாம் தப்பு கிடையாது. அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுஹைலத்தில் அறது குல்லுஹா மசாஜித், எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பூமி முழுவதுமே மசீதில் ஆக்கி கொடுத்திருக்கிறான், அதனால பள்ளிக்கு தான் போகணும் அங்கதான் இபாதத்து அப்படி அவசியம் கிடையாது. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 4-5 முஸ்லீம் ஃபேமிலி இருக்கீங்களா, நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒண்ணு குடிக்குங்க, அங்க ஜமாத்தா தொழுதுக்குங்க, அல்லா நடந்த பிற்காலத்துல இன்ஷால்லா அதே பள்ளிவாசல ஆக்குவோம் இன்ஷால்லா. அதனால பள்ளியில தான் போய் இபாதம் செய்யணும், எனக்கு 250 கிலோமீட்டர் அதனால பள்ளி இபாதத்து செய்யல அப்படின்னு சொல்றது தப்பு. தமிழில் நல்ல தஃப்ஸீர் கிதாப் சொல்லவும், நல்ல தஃப்ஸீர் எங்க போறதுங்க, இப்ப இப்னு கஸீரே தமிழ்ல வருது, தஃப்ஸீர்கள்ல சிறந்தது வந்து தஃப்ஸீர்களை சிறந்தது வந்து இப்னு கஸீர், அந்த இப்னு கஸீரே இப்ப தமிழ்ல வந்திருக்குது அது வாங்கி படிங்க அது ரொம்ப தெளிவா இருக்கும் இப்னு கஸீர் தஃப்ஸீர். தொழுகையில் சிறுநீர் கசிவு ஏற்பட்டால் தொழுகையை முறித்துக் கொள்ள வேண்டுமா, அடிக்கடி எப்போதாவது சிறுநீர் கசிகிறது, இது நல்லா புரிஞ்சுங்க நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம ஒது செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு 1 drops 2 drops வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த ஃபீலிங்கை ஃபீலிங்காவே வைக்கக்கூடாது, உடனே மறுபடியும் பாத்ரூம்ல போய் கன்ஃபார்ம் பண்ணிடணும் உண்மையிலேயே யூரின் டிராப் ஆயிருக்குதா இல்ல டிராப் ஆன மாதிரி ஃபீலிங் அங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆ உண்மையிலே டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது உள்ளாடையிலயோ இல்ல உங்களுடைய மர்மஸ்தானத்திலே பட்டிருந்தா அந்த இடத்த கழுவித்தான் ஆகணும். இல்ல ரெண்டு மூணு முறை செக் பண்றீங்க அப்படிதான் லீக் ஆன மாதிரி தெரியல அது ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொன்னா இனிமேல் அந்த ஃபீலிங் வரும்போது அவுது பில்லா மினஷைத்தானை ஓதிட்டு நீங்க பாடு தொழுகை கண்டினியூ பண்ணலாம், தொழுவ வந்துடலாம். அதனால முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிடணும், உண்மையிலே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இல்ல அந்த மாதிரி வருதா அப்படின்னு பாக்கணும். வந்தா கழுவித்தாகணும், இல்ல ஃபீலிங்கு அப்படின்னு சொன்னா அந்த ஃபீலிங் பெருப்படுத்த அவசியம் இல்லை. தமிழக அரசு சாராய வியாபாரம் செய்கிறது, அவர்கள் பள்ளிவாசலுக்கு நோம்பு கஞ்சிக்காக தரக்கூடிய அரிசியை பயன்படுத்துறது கூடுமா? அதனால மக்காப்பள்ளி நாங்கள் வாங்குறதே இல்லை, பேணுதல்ங்கிற அடிப்படையில் மக்காப்பள்ளி வாங்குறதே கிடையாது. சரி, ஆனால் அதே நேரத்தில் தமிழக அரசு சாராய வியாபாரம் மட்டும் செய்யலை. இப்ப மருந்து, அம்மா மருந்து வியாபாரம் பண்றாங்க, அம்மா தண்ணி வியாபாரம் குடி தண்ணி வியாபாரம் பண்றாங்க, அம்மா உணவகம் சாப்பாடு வியாபாரம் பண்றாங்க, எவ்வளோ வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. அதனால வேறு சாராய வியாபாரம் தான், அம்மா சாராய கடை வரல, அது கூட சீக்கிரம் வந்துடும். அப்ப அதனால சாராய வியாபாரம் மட்டும் கவர்மெண்ட் பண்ணல, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வருமானங்கள் இருக்கு, கவர்மெண்ட் ரெவன்யூ வந்து எக்கச்சக்கமான ரெவன்யூ, நாம கட்டுற டாக்ஸ் இருக்குது, அதே மாதிரி மட்டமற்ற ரெவன்யூ இருக்குது, எவ்வளவு ரெவன்யூ இருக்குது. அதனால நம்ம சாராயம் மட்டும்தான் ரெவன்யூ அப்படின்னு நினைக்க கூடாது. அதனால தான் தேவையுள்ளவர்கள் அரசு தரக்கூடிய, நீங்க அரிசிக்கு போயிட்டீங்க, அரசு தரக்கூடிய ஃபேனு, மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின் தரலையோ தருவாங்க, அதுவும் தருவாங்க அடுத்த எலெக்ஷனுக்கு, லேப்டாப்பு இதெல்லாம் வாங்கலாமா, வாங்கி பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அரசுடைய வருமானம் வெறும் வந்து சாராயம் மட்டும் அல்ல, மற்ற வருமானம் நிறைய இருக்குது அரசாங்கத்துக்கு. ஸோ அதனால நம்ம அந்த அடிப்படையில் தேவையுள்ளவர்கள் வாங்கி பயன்படுத்த தப்பு கிடையாது. ஆ நோம்பு கஞ்சியை பொறுத்த வரைக்கும் தவிர்த்து கொள்வது நல்லது. ஆ ஒரு ஏழை முகல்லா அவங்களோட பாவம் உண்மையிலே வசதி இல்லை, அவங்க அந்த நோம்பு கஞ்சி வாங்கி குடிக்க தப்பு கிடையாது. ஏன்னா அதுதான் காரணம், அரசு வெறும் சாராய வியாபாரம் மட்டும் பண்ணல, இதை விட ரெவன்யூ அதிகமாக வரக்கூடிய மற்ற வியாபாரம்லாம் அரசுக்கு இருக்குது, அரசுக்கு ரெவன்யூக்கும் மற்ற நிறைய சோர்ஸ் இருக்குது. மாற்று மத சகோதரர்களுக்கு அவர்களை பண்டிகைக்கு வாழ்த்து கூறலாமா? உதாரணம் தீபாவளி வாழ்த்துக்கள். அதாவது மாற்று மத சகோதரர்களுக்கு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றது தப்பு கிடையாது, ஒரு கங்கராஜ் அவங்களை சந்தோஷப்படுற மாதிரி நம்ம அவங்களோட நெருங்கி வரதுக்கானே சொல்லிக்கலாம் தப்பில்ல. ஆனால் அதே நேரத்தில் அவங்க பண்டிகை தரக்கூடிய பொருட்களை அதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. அந்த வாழ்த்து சொல்றதை கூட முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாலண்டியா போய் கங்கராஜுலேட் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லக்கூடாது. ஆ அவர் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றாரு, நம்ம பெருநாளை கூட நம்ம வீட்டுக்கு வர்றாரு, இஸ்லாத்தின் பக்கம் நெருங்கிட்டு இருக்கிறாரு, அப்படிப்பட்டவருக்கு ஒரு வாழ்த்து சொன்ன சந்தோஷப்படுவாரு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாமே தவிர, மற்றபடி வாலண்டியா போய் எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்கும் கிரீட்டிங்ஸ் அனுப்புறது, எஸ்எம்எஸ் அனுப்புறது இதெல்லாம் கூடாது. நான் என் பெற்றோர்களுடன் ஜாயின்ட் ஃபேமிலியில் வசித்து வருகிறேன். என் தந்தை பல ஆண்டுகளாக ஜக்காத்து தகுதிக்கு அதிகமாகவே கொடுத்து வந்துள்ளார், அதாவது சொந்த வீட்டின் மேல் ஜக்காத்தை கொடுத்து வந்துள்ளார். ஆனால் என்னுடைய வருமானம் சற்று குறைவாக உள்ளது, அதாவது சேவிங்ஸ் ஏதும் இல்லை, மேலும் வியாபாரத்திலும் நஷ்டமடைந்துள்ளேன், ஆனால் கடன் இல்லை. இந்நிலையில் இந்த ஆண்டு நான் மனைவியின் நகை மீது ஜக்காத்து கொடுப்பது சிரமமாக உள்ளது, அதனால் நான் இவ்வாண்டு இந்த ஆண்டு நகை மீதான ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கலாமா? அதாவது இவ்வளோ காலமாக கொடுத்தேன் இப்போ எது கொடுக்குற மாதிரி கேட்குறாரு, அது வருஷா வருஷம் கொடுத்தாலும் ஜக்காத்து உங்களுக்கு இப்போ எவ்வளோ கடமையோ அவ்வளோ கொடுங்க, மனைவியுடைய நகை ஜக்காத்து கொடுக்கும் அளவுக்கு இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட வசதி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த நகையின் ஒரு பகுதியை வித்தாவது ஜக்காத்து கொடுத்தாகணும். எங்கள் அத்தா காலத்திலேருந்து ஜக்காத்து கொடுக்குறேன், எங்கள் பாட்டனார் காலத்துலேருந்து ஜக்காத்து கொடுக்குறேன், இப்போ நான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. எங்கள் பாட்டனார் சாப்பிட்டா இருந்தால் நம்ம சாப்பிடாம இருக்குமா? எங்கள் அத்தா சாப்பிட்டா, எங்கள் அத்தா காலத்துலேயும் சாப்பிட்டு தான் இருக்கேன், நான் எதுங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறமா? அதனால் ஜக்காத் என்பது கட்டாய கடமை கொடுத்தாகணும். நான் இந்துக்கள் கடையில் வேலை செய்கிறேன், அவர்கள் ஆயுத பூஜை என்று பூஜை செய்த ஸ்வீட்ஸ் மற்றும் பணம் தருகிறார்கள், அதை வாங்கலாமா? கூடாதுங்க, அவர்களும் பூஜை செய்தது வேண்டாம் என்று சொன்னால் நேரடியாக ஸ்வீட்ஸ் கடைக்கு சென்று ஸ்வீட் வாங்கி தருகிறார்கள், அதை வாங்கலாமா? தெளிவான விளக்கம் தரவும். எப்படியா சாப்பிட்டுன்னு முடிவு பண்ணுறது பொழுது, தீபாவளி அன்று போனஸ் பணம் மற்றும் ஸ்வீட்ஸ் தருகிறார்கள், அதை வாங்கலாமா? அதாவது ஆயுத பூஜையை காரணமாக வைத்து, தீபாவளியை காரணமாக வைத்து அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த பொருள். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க படையெல்லாம் இல்லாமல், சாமி படையெல்லாம் இல்லாமல் கொடுக்குறாங்கண்டா, கடையில் இது வாங்கி தர்றாங்க அப்படின்னா வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. அல்லது அன்னைக்கு ஆயுத பூஜைக்கு இருக்கிறதுனால அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு நாள் லீவ் கொடுத்து சரி சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சம்பளம் தந்தாரா, அது உங்களுக்கு சம்பளத்தில் தரக்கூடிய போனஸ், அது சம்பளத்தில் தரக்கூடிய போனஸ் அது, அது தரலாம் வாங்கிக்கலாம். மற்றபடி ஸ்வீட்ஸ் கொடுத்தாலோ சாமிக்கு முன்னாடி படைச்சது கொடுத்தாலோ சாப்பிடக்கூடாது. பெண்கள் தராவி தொழுகை தொழுவதற்கு பெண்களுக்கு என தொழுகை நடத்தும் வீடுகளுக்கு பள்ளிவாசலுக்கு போகலாமா? தப்பு இல்லை, ஆனால் அது அக்கம் பக்கத்திலே ரெண்டு வீடு மூணு வீடுக்குள் நடக்கிற மாதிரி இருந்தால் போய்க்கலாம், தப்பு இல்லை. தூரமா இருந்தா நம்மளா ஆட்டோ பிடிச்சி போறது, நம்மளா தனியா போறாம மகரமான ஆண் துணையோடு மட்டும்தான் பெண்கள் போகணும், மகரமான ஆண் துணையோட தான் வரணும். இல்ல அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ரெண்டு வீடு மூணு வீடு தள்ளுது, அஞ்சு வீடு பத்து வீடு தள்ளுது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா பெண்கள் போறது தப்பு கிடையாது. ஒது செய்து விட்டு கண்ணாடியில் முகம் பார்த்தால் ஒது முடியுமா? அதெல்லாம் முடியாதுங்க, Nah, kanan dikit, awal power awam, damal awam, udah muri kereta. Haramana sambati, sambati power, anda haramana panatil walu dal, walnal mulodum awal seye kuli amal gel, wanak kengel power manipul Allah ni yentukala perma. Kuda de. Haramana sambati, na orang rendrame permanente, orang esos berdi da, orang esos sarai kerana, apun da, awal walnal mulodu, entna galah sambat terpera, entna galah tu orang amal gel yentukala perma. Sahar mudi ur nahl anjuran mudi kerada, alat bang solo duduk anjir mudi tu munaal orang neeram mula da. Nahl anjil nahl bati langen nahl iroti yar kena kena ipu waktu mudi de. Nahl irot tarung mudi nahl irot tanjuri kyo sahar selan tapukade ayat. Arsaanga selagi kiri nama ubiyo kilama, ikut solite. Martu asli panau deh peradil grinder mixi laptop pon ravi la. Ini ne derial kulkar mudi kampul terus. Car bike insurance pon ada katanya makam peradil market terus kurma. Car bike insurance ngan ada bande. Government air perdi katanya yang kerana nala katanya itu nadi perlu le selan tapuk ada, hana ada ni eratle kadai insurance, life insurance, ayul insurance, indamar insurance lah mar katre kuda. Soalnya mukjiaman visi hante Assam le air kerana palamurai kalawan nanti, ibu sami budine kalawan nanti kerde, angge ur madrasah le padi kepatah yatimana pulengge, kulan dekila angge cur masa nanti itukerangan, sumar yarnu tiapu pulengge angge wudi itukerangan. Aungga, nan neer lebi patrenge, anda madrasah, angge endu nama de udewi ketu under kerangge, unggalal mudin adi kemana udewi le sadaka darmangal kurang mudik ketu kuli kene. Nombu kanjing yau berdra, sekiranya saya kau berdra, matang ulan solringe, nama pelik selama dengringe, abdi kene re, dahisen nombu kanjing unggalal mudin kasil kurang, Allah rabbulalamin, nama de sekiranya Allah amalul ikhabul seide, pariburaman anmi tandarulwanah, waakhir dawan, alhamdulillah rabbulalamin, assalamualaikum warahmatullahi taala wabarakatuh.